சரித்திரம் புரட்டு போராட்டம் பல்லாயிரம் தடைகள் வென்றவர் யார் சாமானி என் எல்லோரும் இருட்டு பாதைகளில் தன்னம்பிக்கை தீ பந்தம் துணிந்தவன் முன் வந்தால் விதிகளை மாறி வெல்லும் ஆடங்கள் கற்றதால் விழ விழ நான் எழுவேன் முதுகெலும்பு சீரைந்தும் My game is beyond pain You want to be the best Look inside manifest தொடுவோம் சிகரம் மறுகானம் நம்மை Impossible, plausible. We make rising impossible. There be no better time than today.